శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కిక కేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది శ్రీశైలాభిజనాంబురాశిశశినం శ్రీకృష్ణతాతాత్మజం శ్రీశైలాన్వయదేవనాథసుధియః ప్రాప్తాగమాంతద్వయం పాదాబ్జే నరసింహతాతయ గురోః న్యస్తాత్మరక్షాభరం విద్వద్వృందచకోరచందిరవహం రామానుజార్యం శ్రయే. శ్రీశైలవంశశ్రితపారిజాత శ్రీవాసతాతార్య కృపైకపాత్రం తద్వంశజం పండితరాజమార్యం శ్రీశైలదాతం గురువాశ్రయామః. శ్రీశైలవంశశ్రితపారిజాత శ్రీవాసతాతార్య కృపైకపాత్రం తద్వంశజం పండితరాజమార్యం శ్రీశైలతాతం గురుమాశ్రయామః. சென்ற நூற்றாண்டில் இல்லீலா விபூதியை அலங்கரித்த மகான்கள் பலர். அவர்களில் உபய வேதாந்த மகாவித்வான் பண்டிதராஜ தேசிக திருமலை தாத்தாச்சாரிய மகாதேசிகனும், அதாவது டிடி தாத்தாச்சாரிய சுவாமி அந்யதமர். அடியேனுடைய சுகிருத விசேஷத்தாலும் பாக்யவசத்தாலும் அம்மகானின் திருமேனி சம்பந்தம் கிடைக்கப்பெற்றன. பால்யத்தில் அவரால் வளர்க்கப்பெற்றேன். சிறுவயதானாலும் அம்மகானுடைய வாத்சல்யத்தை அனுபவித்தேன். ஆனால் அரியாக்காலத்தால் அவருடைய மேதாவிலாசத்தை அடியேனால் அறியவில்லை. ஆனால் அடியேருடைய திருத்தகப்பனார் கூத்தப்பாக்கம் சக்கரவர்த்தியாச்சாரியர் சுவாமி அடிக்கடி மாமா என்று அன்புடன் அழைக்கப்படும் ஸ்ரீ சுவாமியை பற்றி சாதித்ததாகும். மேலும் காலக்ஷேபம் ஆச்சாரியர் சுவாமியை பற்றி மகாவித்வான் என்எஸ்ஆர் சுவாமி பலமுறை பலவிதமாக தெரிவித்துள்ள விஷயத்தை அடியேன் கேட்டிருக்கிறேன். இம்மகான் வேதாத்தியனம் செய்தவர், பல சாஸ்திரங்களை அதிகரித்தவர். ஸ்ரீ ஊவே வலையப்பேட்டை சுவாமி திருவடிவாரத்தில் வேதாந்த காலக்ஷேபம் செய்தவர், லௌகிக படிப்பும் படித்தவர், ஆங்கில மொழியில் மிகவும் புலமை பெற்றவர், பல பாஷைகளில் நிபுணர், அருளிச் செயலில் புலவர், சம்பிரதாய கிரந்தங்களை நுட்பமாக அதிகரித்தவர், பல கிரந்தங்களை பல மொழிகளில் தெளிய சொன்னவர், பல மாணவர்களை உண்டு பண்ணினவர், பல பெரிய பதவிகளில் இருந்து அவற்றுக்கு பெருமை சேர்த்தவர், நிர்வாகத்தில் சிறந்தவர், ஸ்ரீ தேசிக தர்சன சம்பிரதாயத்தை ரட்சிப்பதில் தீர்க்க பிரயத்னம் உடையவர், சிஷ்யர்களிடம் வாத்சல்யத்தையும் வித்தியையும் பொழிப்பவர், எந்த மிடுக்கையும் காட்டாதவர், அனைவரிடம் பட்சபாதம் பார்க்காமல் கருணையின் பிரதிபிம்பமாக விளங்கியவர், எளிமையுடன் இருந்தவர், ஞானபோதனாக இருந்து கொண்டு பல சிஷ்யர்களை தயாரித்தவர், மடாதிபதிகளால் மகான்களால் பாராட்டப்பட்டவர், பல வித்வத் சபைகளில் சன்மானிக்கப்பட்டவர், திரவியங்களில் சிறிதும் நாட்டமில்லாதவர், எளிமையே உருவாக இருந்தவர், பல வித்வத் சபைகளை நடத்தியவர். அற்புதமான உத்யான பத்திரிகை என்ற ஒரு பத்திரிகையை பல ஆண்டுகள் வெற்றிகரமாக நடத்தியவர். பிறர் மனம் புண்படும்படி பேசாதவர், எழுதாதவரும். தாம் நடத்திய பத்திரிகைகளில் பல மகான்களின் அபூர்வ கட்டுரைகளை வெளியிட்டவர். தாமும் பல வியாசங்களை வியாக்கியானங்களையும் அருளியவர். ஸ்ரீ நிருசிம்ஹப்ரியா போன்ற பத்திரிகைகளில் அநேக வியாசங்களை அனைவருக்கும் உகக்கும்படி எழுதியவர். அர்ச்சையில் தீவிரமான ஈடுபாடு உடையவர். அனைவரையும் ஆதரித்தவர். அனைவருடைய ஆதரவையும் பெற்றவர். இப்படி பலவாறு போற்றப்பட்டவர் என்று பெரியோர்களால் சொல்லி அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட மகானுடைய திருமேனி சம்பந்தமும் அம்மகான் எழுந்தருளியிருந்த திருமாளிகளில் இருப்பதும் அடியேனுடைய பெரும் பெறாத ஒரு பாக்கியமாக நினைத்துக் கொள்கிறேன். இவ்வளவு பெரும் புகழ் பெற்ற ஸ்ரீ சுவாமியனுடைய இந்த, அதாவது ஆங்கிலம் 2023 131வது திருநக்ஷத்திர மகோத்சவத்தை நாம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். அதற்கு அங்கமாக சுவாமியுடைய வைபவத்தை நாம் ஒருமுறை பார்ப்போம். அரங்கநாத பெருமாள் பள்ளி கொண்டுள்ள திவ்ய ஸ்தலங்கள் பல, அவற்றுள் பெண்ணையாற்றங்கரையில் அமைந்துள்ள திருவரங்கம் என்னும் க்ஷேத்திரம் புராண வரலாறு பெற்றது ஆகும். ஸ்ரீ ஊவே திருமலை நம்பிகள் சந்நிதியில் அவதரித்த ஸ்ரீ ஊவே கோட்டி கன்னியகாதானம் லட்சுமிகுமார தாததேசிகன் காஞ்சியிலிருந்து எழுந்தருளி பல சிஷ்யர்களுக்கு வேதாந்த கிரந்த காலக்ஷேபாதிகளை செய்து கொண்டு ஞான வைராக்கிய அனுஷ்டானங்களில் சிறந்து விளங்கினார். அவருடைய பரம்பரையில் அவதரித்த ஸ்ரீவுவே தேசிகாச்சாரியருக்கும் கல்யாணி என்னும் ஸ்திரீரத்தனத்துக்கும் மூன்றாம் குமாரராக நந்தன வருஷம் வைகாசி மாசம் புஷ்ய நட்சத்திரத்தில் ஸ்ரீ டிடி சுவாமி அவதரித்தார். தேசிகாச்சாரியரின் புதல்வர் திருமலை தாத்தாச்சாரியர் என்பதை டிடி என்னும் எழுத்துக்கள் குறிப்பிடுகின்றன. சுவாமியின் வித்யாபியாசமும் அத்தியயனமும் நாம் பார்த்தோமானால், சாகித்ய கிரந்தங்களை கற்ற பிறகு திருவாயாற்றில் சம்ஸ்கிருத கல்லூரியில் மீமாம்சா சாஸ்திரத்தை நன்கு கற்றார். நம் டிடி சுவாமி கற்கும் முறையை வியந்து ஸ்ரீ சாஸ்திரிகள் டிடி சுவாமியை மிகவும் பாராட்டினாராம். அதாவது மீமாம்சா சாஸ்திரத்துடன் நியாய குசுமாஞ்சலி, வைசேஷிக தர்சனம் முதலிய நியாய கிரந்தங்களையும் சாஸ்திரிகளிடையிடமே அபியசித்தார். ஆகவே இரண்டு சாஸ்திரங்களிலும் வல்லவர் ஆனார். அப்பொழுதுதான் முதன் முதலாக கல்லூரிகளில் சிரோமணி தேர்வு தொடங்கப்பட்டது. அந்த தேர்வில் சேர்ந்து எழுதி பிரசித்த பண்டிதராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் நம் சுவாமி. அப்பொழுதே மீமாம்சாபியுதயம் என்னும் ஆராய்ச்சி நூலை இயற்றினவர் நம் சுவாமி. அந்த நூலை கண்ட வித்வான்கள் அனைவரும் சுவாமியின் மேதாவிலாசத்தை போற்றினார்களாம். நம் சுவாமியும் இந்த நூலை நான் எழுதியதற்கு ஸ்ரீ குப்புஸ்வாமி சாஸ்திரிகளின் அனுகிரகமே காரணம் என்று சொல்லி ஸ்ரீ சாஸ்திரிகளின் அறிவு வளத்தையும் நவநவோன்மேஷமாக இருக்கின்ற அவருடைய சக்தியையும் பற்றி அடிக்கடி பிரசங்கித்தாராம். ஸ்ரீ டிடி சுவாமியின் ஞான சம்பத்தை கேள்வியற்ற திருவையாற்று கல்லூரி அதிகாரிகள் அந்த கல்லூரியிலேயே அவரை மீமாம்சா அத்தியாபகராக நியமித்தனர். இப்படி நம் சுவாமியுடைய வைபவம். திருக்குடந்தை அருகில் வளையப்பேட்டை என்னும் அகரஹாரத்தில் பெரிய சுவாமி ஆசிரமத்தில் சர்வசாஸ்திர விசக்ஷணராகவும் அனுஷ்டான வைராக்கிய சேவதி ஆகவும் விளங்கிய திருமலை சதுர்வேத சதக்கிரத நாவல் பாக்கம் ஸ்ரீனிவாச தாத்தாரிய மகாதேசிகனிடம் வேதாந்த கிரந்தங்களை அதிகரிக்க கருதி வளையவேட்டைக்கு சென்று அவரிடம் தண்டம் சமர்ப்பித்து பிரார்த்தித்தாரா நம் சுவாமி. அந்த சுவாமியும் சாமானிய சாஸ்திரங்களில் தேர்ச்சி பெற்றிருக்கும் டிடி சுவாமியின் தகுதியை பார்த்து வேதாந்த கிரந்தங்களை அத்தியனம் செய்விக்க அங்கீகரித்தார். காலக்ஷேபம் தொடங்கிற்று. ஸ்ரீபாஷ்யம் தவிர இதர கிரந்தங்களை விளைவேட்டையிலும் ஸ்ரீபாஷ்யத்தை ஸ்ரீரங்கத்திலும் டிடி சுவாமி அதிகரித்தார். அத்தியாபகரும் வேகமாக விஷயங்களை சாதிப்பார். சிஷ்யரும் அதிசீக்கிரமாக கிரகித்தாராம். மூன்றே மாதங்களில் ஸ்ரீபாஷ்ய காலக்ஷேபம் முடிந்தது என்றால் சமன்வயாதிகரணம் ஆரம்பாதிகரணம் முதலிய அதிகரணங்களில் காலக்ஷேபம் நடக்கும்போது சிஷ்யர் கிரகித்துள்ளாரா என்பதை அத்தியாபகர் பரீட்சிக்கும் வழக்கம் உண்டாம். அந்த பிரசனங்களை அனைத்துக்கும் அந்யோனாதிருப்தமாக டிடி சுவாமி உத்தரம் அளிப்பதை பார்த்து அத்தியாபகர் ஆனந்த வரிதர் ஆனார் என்று பெரியவர்கள் சொல்லி கேட்டிருக்கிறேன். இவ்வாறாக அத்தியனம் அத்தியாபனம் இரண்டிலும் இருந்தவர் நம் சுவாமி. பிறகு அத்தியாத்ம சாஸ்திர அத்தியனம் செய்துவிட்டு திருவாயாறு கல்லூரியில் பலகாலம் பிரவசனம் பண்ணிக்கொண்டு எழுந்தருளியிருந்தார் நம் டிடி சுவாமி. இந்த திருவையாற்றில் ஸ்ரீ சுவாமியுடன் மீமாம்சா சாஸ்திரம் முழுவதையும் வாசித்தவர்கள் யார் என்றால் நெடுந்தரு ஸ்ரீனிவாசாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ உவே வித்வான் திருமலை சதுர்வேத சதக்கிரத நாவல் பாக்கம் அம்மணி தேவநாத தாத்தாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ உவே திருமலை நல்லான் சக்கரவர்த்தி வி எஸ் ரங்கநாதாச்சாரிய சுவாமி, அதாவது விஜயங்குப்பம் சுவாமி என்று சொல்லுவார்கள். இவர் சுவாமியின் பாகினேயர். சுவாமி சந்நிதியிலேயே கிரந்தங்களை அனைத்தையும் அதிகரித்தவர் இவர். மற்றொருவர் ஸ்ரீ உவே வித்வான் கூத்தப்பாக்கம் ரங்கநாதாச்சாரிய சுவாமி. இவர்கள் பிரதானமா தவர்கள். அன்று திருவையாற்றில் சுவாமியிடம் மீமாம்சா சாஸ்திரம் அத்தியனம் பண்ணவர்களில் மற்றும் கொத்திமங்கலம் தேவநாதாச்சாரிய சுவாமி கூட அவரிடம் அந்த சாஸ்திரங்களை அத்தியனம் செய்துள்ளார். பிறகு டிடி தாத்தாச்சாரிய சுவாமி அவருடைய திருப்பதி வாசம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனான திருவேங்கடமுடையாருடைய சந்நிதியில் பலகாலம் இங்கு இருந்தார். இப்பொழுதும் அவருடைய திருமாளிகை உள்ளது. திருவையாற்றில் இருந்து நம் டிடி சுவாமி திருவேங்கடம் திருவடிவாரத்தில் உள்ள கலாசாலையில், அதாவது பிராச்ய கலாசாலா என்று சொல்லுவார்கள், மீமாம்சா அத்தியாபகராகவும் அத்தியக்ஷராகவும் இருந்து கொண்டு கற்போரின் மனதிற்கு ஏற்ப கற்பித்து சீடர்களை மகிழ்ச்சி கடலில் மூழ்க வைத்தாராம். திருப்பதியில் சுவாமி எழுந்தருளியிருந்த சமயம் தேவஸ்தானம் அதிகாரிகளுக்கும் சுவாமியுடன் விசேஷமான கௌரவத்துடன் இருந்தார் என்று கேள்விப்பட்டிருக்கிறோம். ஸ்ரீ சுவாமி இங்கு எழுந்தருளியிருந்தபொழுது ஸ்ரீ உவே கோயில் சப்தம் வங்கீபுரம் கோழியாளன் சடகோபாச்சாரிய சுவாமி, அவருடைய அனுஜர் ரங்கநாதாச்சாரிய சுவாமி, ஸ்ரீ உவே அஸ்தோகாத்வரி நல்லூர் ஸ்ரீனிவாச ராகவாச்சாரிய சுவாமி, அதாவது சேவா சுவாமி என்று பிரசித்தம் அடைந்தவர். இவர்கள் எல்லோரும் டிடி சுவாமியிடம் சாஸ்திர அபியாசம் செய்தவர்களாம். இந்த சுவாமி திருப்பதியில் இளைஞர்கள் இருந்தபோது ராஷ்டிரிய சம்ஸ்கிருத வித்யாபீடத்தில் குலபதியாக இருந்த சதுஷாஸ்திர வித்வான் அடியனுடைய ஆச்சாரியருமான ஸ்ரீகுவே என் எஸ் ராமானுஜ தாத்தாச்சாரிய சுவாமி சுவாமி சந்நிதியில் சாஸ்திரார்த்த விசாரம் செய்தது நமக்கு தெரிந்த விஷயமே. அதாவது ஒரு சமயம் ஸ்ரீ என்எஸ்ஆர் சுவாமி சபரபாஷ்யத்தில் ஒரு சந்தேகத்தை கேட்டாராம். அதை சுவாமி, அதாவது சபரபாஷ்யத்தில் யதாஹி சக்ஷுராத்யுபகதம் மனோபவதி இந்திரியம் வா திமிராதிபிஹ சௌக்ஷ்மியாதிபிஹ பாஹ்யோ வா விஷயஹ ததோ மித்யாஜ்ஞானம் என்பவை சபரபாஷ்ய பந்திகள் ஆகும். சக்ஷுராதிகளால் மனம் கலக்கப்பட்டாலும், திமிராதிகளால் இந்திரியங்கள் தம் வியாபாரங்களில் ஈடுபடாவிட்டாலும், மிகவும் சூக்ஷ்மமாக இருப்பதால் அறியப்படாவிட்டாலும் மித்யாஜானம் உண்டாகும் என்று இந்த பங்கிகளின் மூலம் அறியப்படுகின்றன. இவற்றில் சக்ஷுராதிகளால் மனம் எப்படி உபகதம் ஆகும் என்று என்எஸ்ஆர் சுவாமி கேட்க, இது பொருத்தம் அற்றது என டிடி சுவாமி தெரிவித்தாராம். மேலும் சுவாமி, இங்கே சக்ஷுராதி என்கிற பாடம் தவறு, க்ஷுதாத்யுபகத என்று இருக்க வேண்டும், பிராசீன கோஷங்களில் அவ்வாறே பாடம் காணப்படுகிறது, பசி இருந்தால்தான் மனம் ஒரு காரியத்திலும் ஈடுபடாது என்பதை நாம் கண்டிருக்கிறோம். ஆக க்ஷுதாதி உபகத என்ற பாடத்தை திருத்திக்கொள் என்று சொல்லிவிட்டு நம் சுவாமி என்எஸ்ஆர் சுவாமியின் கருத்து ஊன்றி வாசிக்கும் திறத்தை பார்த்து சந்தோஷித்தாராம். இப்படி சுவாமியுடைய வைபவம். பிறகு டிடி சுவாமி பல வித்வத் சதஸ்களில் கலந்து கொண்டு எழுந்தருளி இருந்தார். அதில் முக்கியமாக சுவாமிக்கு பண்டிதராஜா, அதாவது பண்டிதராஜ டிடி தாத்தாச்சாரியார் என்றுதான் எல்லோருக்கும் தெரியும் என்று சொல்லுவார்கள். அது எப்படி பண்டிதராஜரானார் என்றால், கொச்சின் பரீட்சித் மகாராஜா நியாயசாஸ்திர வல்லுநராக விளங்கியவர், வித்வான்களை போற்றி புகழ்ந்து அவர்களை சன்மானிக்கும் குணம் உடையவர். பல சிறந்த பண்டிதர்களுக்கு பண்டிதராஜா என்னும் பட்டத்தை அளித்துள்ளவர். நம் டிடி சுவாமியும் மீமாம்சா சாஸ்திரத்தில் வாக்கியார்த்தம் செய்ய கொச்சின் சென்றார். பூர்வ மீமாம்சா சாஸ்திரத்தில் வாக்கியார்த்தம் தொடங்கிற்று. பூர்வபக்ஷியான மகாராஜா பிரசங்கா தர்க்கசாஸ்திரத்தில் சமமான பாண்டித்யம் பெற்று இருப்பதால் மகாராஜா கேட்ட பிரச்சனங்களை அனைத்துக்கும் விடையளித்தார் நம் டிடி சுவாமி. நம் சுவாமியின் நவநவோன்மேஷமாக இருக்கின்ற சக்தியையும் பாண்டித்யத்தையும் போற்றி பண்டிதராஜா என்ற பட்டத்தை சமர்ப்பித்து சுவாமியை மகாராஜா கௌரவித்தாராம். ஒரு வருடம் மன்னார்குடி சபைக்கு சுவாமி எழுந்துள்ளார். அங்கே ஸ்ரீமுகே சௌரிய கணபாடி பகவானுடைய நிர்ஹேதுகமான கிருபையை மோட்சத்திற்கு காரணம், அதற்காக முமுக்ஷு ஒரு காரியமும் பண்ண வேண்டாம், அதாவது யமை வேஷவருணத்தே தேனலப்யா, எவனை சர்வேஸ்வரனே வரிக்கிறானோ அவனால் பகவான் அடையத்தக்கவன் என்று அல்லவா பிரமாணம் உள்ளது என்று உபன்யாசம் செய்தார். உடனே ஸ்ரீ டிடி சுவாமி குறுக்கிட்டு, பிரியதம ஏவ ஹி வரணீயோ பவதி எஸ்யாயம் நிரதிசய பிரியஹா என்று பாஷ்ய பங்கி உள்ளது. பகவானுக்கு முமுக்ஷு பிரியதமனாக இருந்தால் தானே பகவான் வரிப்பான். ஆகவே அந்த குணம் என்னும் காரணத்தை இட்டே பகவானுக்கு கிருபை உண்டாகிறது. ஆதலால் அந்த கிருபையை நிர்ஹேதுகம் அன்று என்று மறுத்தார். இதிலிருந்து ஒருவன் சாஸ்திரத்திற்கு அப அர்த்தத்தை கற்பித்தால் அதனை மறுக்கும் குணம் சுவாமிக்கு உண்டு என்பது புலனாகிறது. இந்த மாதிரி ஒரு வருஷம் ஸ்ரீமத் வேத மார்க்கே இத்தியாதி இஞ்சிமேடு ஸ்ரீமத் அழையசிங்கர் சுவாமியின் ஆத்யக்ஷத்தில் மாலோல வித்வத் சபை திருவள்ளூர் ஸ்ரீமத் அகோவிலவனத்தில் நடந்த சமயத்தில் சுவாமி பங்கேற்றுக் கொண்டார். அப்பொழுதும் மத்தியான காலத்தில் சதஸில் ஸ்ரீ உவே வித்வான் மதுராந்தகன் சுவாமி, அதாவது ஸ்ரீ உவே வீரராகவர்ய மகாதேசிகன், ஸ்ரீ உவே டிடி சுவாமி ஆகியோர் வாக்கியார்த்தம் செய்ய வேண்டும் என்று ஸ்ரீமத் அழையசிங்கர் நியமிற்றாயிற்று. முதலில் விலக்ஷணத்வாதிகரணத்தில் சரீர லட்சணத்தை உபபாதித்து தளப்பிரயோஜனத்தை ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி சாதித்து சுஷுப்தி சரீரத்தில் லட்சணம் பொருந்தாமையால் அந்த சரீரத்தில் அவ்யாப்தி வருகிறது என்று பூர்வபக்ஷம் செய்தார். கடைசியாக டிடி சுவாமி அங்கும் ஜீவத்வம் இருப்பதால் தோஷமில்லை என்றார். அதற்கு ஸ்ரீ மதுராந்தகம் சுவாமி, ஜீவஸ்வபாவகா ஜீவத்வம் என்ற விற்பத்தியால் ஜீவரிடம் உள்ள தன்மை என்று பொருள் கொண்டு ஜீவத்வம் பரம்பரையாக எப்பொழுதுமே இருப்பதால் அது அகிஞ்சித் என்று சாதித்தாராம். இதை கேட்ட டிடி சுவாமி, ஜீவதா பாவகா ஜீவத்வம் என்ற விற்பத்தியால் பிராணவத்வம் என்ற பொருளில் அல்லவா ஜீவத்வ பதத்தை அடியேன் பிரயோகித்தேன் என விடையளித்தாராம். இரண்டு பொருள்படும் ஜீவத்வ பதப்பிரயோகம் செய்த ஸ்ரீ டிடி சுவாமியின் சாதுரியத்தை பார்த்த பண்டித சிரேஷ்டர்கள் அனைவரும் ஆச்சரியம் அடைந்தனராம். மற்றொரு விசேஷமான ஒரு குணம் டிடி சுவாமியிடையும் நாம் பார்க்கலாம். பெரியவர்கள் எல்லோருமே அடியனிடையும் பலமுறை தெரிவித்திருக்கிறார். எப்படி என்றால், சதஸ்களில் வித்யார்த்திகளுக்கு, அதாவது விஷயம் சொல்லுவர்களுக்கு அனுகூலமாகவே டிடி சுவாமி எப்பொழுதும் இருப்பாராம். அதைக் கண்டு ஒரு தடவை முக்கூர் ஐசிங்கர் அவரிடம் கோபப்பட்டார். எப்பொழுதுமே ஏன் அவர்களுக்கு விஷயத்தை எடுத்து கொடுத்து தேவர் செய்கிறார் என்று. அப்பொழுது டிடி சுவாமி சொல்லுவாராம், பயந்து வந்துட்டிருக்கார்கள் வித்யார்த்திகள், அவர்களுக்கு ஊக்கம் கொடுத்தால்தான் பிறகு நன்றாக வருவார்கள், இல்லையென்றால் அவர்கள் அப்படியே நின்று விடுவார்கள் என்று சொல்லி ஐசிங்கரிடம் சாதித்ததாக பெரியோர்களால் அடியேன் கேள்விப்பட்டிருக்கிறேன். ஒரு சமயத்தில் ஸ்ரீ சுவாமி சபையில் எழுந்தருளி இருந்தால் அப்பொழுது பரீட்சியர்களுக்கு ஏற்படும் ஆனந்தம் அளவே இல்லையாம். எப்படி என்றால், ஒருமுறை மாலோலா வித்வத் சபையில் ஒரு சிஷ்யன் ஆகாசாதிகரணத்தை பற்றி உபன்யசித்தாராம். அதில் பிரசித்தவன் நிர்தேசாத் என்று ஸ்ரீபாஷ்ய பங்கி உள்ளது. அந்த வித்யார்த்தி அதை அப்படியே சொல்லிவிட்டாராம். அப்பொழுது சிவுவே புத்தங்கோட்டம் சுவாமி அந்த வித்யார்த்தியை பார்த்து, பிரசித்தம் போலத்தானே நிர்தேசித்து இருக்கிறாரா என்று. பிரசித்தமாக நிர்தேசிக்கவில்லையே என்று கேட்டாராம். அந்த வித்யார்த்தி சமாதானம் சொல்ல முடியவில்லை. உடனே டிடிவி சுவாமி அந்த வித்யார்த்தியை பார்த்து, இங்கே பார், பிரசித்தவத் என்னும் பதத்தில் உள்ள தப்பிரத்யமோ வதி என்பதோ எப்பொருளில் வந்திருக்கிறது என்று அந்த சுவாமி கேட்கிறார் என்று பிரச்சனத்தை விளக்கி சொன்னாராம். உடனே அந்த வித்யார்த்தி, பாவே தப்பிரத்யமோ ஸ்வார்த்தே வதியோ வந்து பிரசித்தவத் என்று ஆயிற்று. எனவே பிரசித்தவத் என்பதற்கு பிரசித்தம் என்பதுதான் பொருள் என்று சமாதானம் சொல்லி சந்தோஷமடைந்தாராம். இப்படியெல்லாம் வித்யார்த்திகளுக்கு சுவாமியுடைய ஒரு உபகாரம் இருந்துதான். இதேபோல் மற்றொரு சதஸில் நடந்த விசேஷமும் நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். என்னவென்றால், ஒரு வித்யார்த்தி திவ்வாத்யதிகரணத்தினுடைய எஸ்மின் ஜவுஹு பிருத்திவீசாந்தரிக்ஷம் என்னும் விஷய வாக்கியத்தை சொன்னாராம். உடனே பரீட்சகர் விஷய வாக்கியத்திற்கு பொருள் சொல்லுக என்றாராம். அதற்கு அந்த வித்யார்த்தி, எந்த பிரம்மத்திடம் திலோகம் பூமி அந்தரிக்ஷலோகம் முதலிய உலகங்கள் என்று அர்த்தம் சொன்னாரா? உடனே அந்த பரீட்சகர் அந்தரிக்ஷம் என்றால் என்ன பொருள் என்று கேட்டாராம். அதற்கு அந்த வித்யார்த்தி ஆகாசம் என்றார். அப்படியானால் ஜவுஹு என்ற பதமும் உள்ளதல்லவா என்று கேட்டார். அதற்கு வித்யார்த்தி ஆகாசம் என்றாராம். அதாவது ஜவுஹு என்பதும் அந்தரிக்ஷம் என்பதும் ஒரே ஆகாசத்தை குறிப்பதால் பௌனரத்தியம் தோஷம் வருமோ என்று கேட்டாராம் பரீட்சகர் அந்த வித்யார்த்தியை பார்த்து. உடனே நம் டிடி சுவாமி அந்த வித்யார்த்தியை பார்த்து, உனக்கு வியாகிருதி திரயம் தெரியும் அல்லவா என்று கேட்டாராம். உடனே அந்த வித்யார்த்தி அதை புரிந்து கொண்டு, அந்தரிக்ஷம் என்பது புவர்லோகம் என்று விரைவில் பதிலளித்து தன்னுடைய சந்தோஷத்தையும் தெரிவித்துக் கொண்டாராம். அந்த வித்யார்த்தியுடைய மானத்தை நம் டிடி சுவாமி காப்பதால் அந்த வித்யார்த்தியும் அனைவருக்கும் சுவாமியுடன் அளவற்ற மகாவிஸ்வாசியும் விசுவாசத்தையும் ஏற்படுத்திக் கொண்டு, இப்படிப்பட்ட மகான்கள் சதஸில் இருந்தால் நாம் சுலபமாக எல்லா அதிகரணங்களையும் ஸ்ரீபாஷ்ய விஷயங்களையும் தெரிவிக்கலாம் என்று மிகவும் சந்தோஷப்பட்டார்களாம் வித்யார்த்திகள் எல்லோரும். இப்படி வித்வத் சதஸில் நம் டிடி சுவாமியுடைய வைபவம். பிறகு சுவாமியின் சஷ்டத்துமூர்த்தி அந்த பண்டிதராஜர் டிடி தாத்தாச்சாரிய சுவாமி அவருடைய சஷ்டத்துமூர்த்தி அந்த மகோத்சவம் யார் செய்தார்கள் என்றால், ஸ்ரீ ரூபே அனந்தசயனம் ஐயங்கார், அதாவது பார்லிமெண்ட் ஸ்பீக்கராகவும் பீகார் கவர்னராகவும் இருந்தவர், அதேபோல் டிடிடியில் கமிஷனராக இருந்த அண்ணாராவ், இஓ அண்ணாராவ் என்று சொல்வார்கள், மற்றும் எல்லா வித்வான்களும் திருப்பதியில் சிறப்பாக கொண்டாடினார். இந்த சமயத்தில் அடியனுடைய தகப்பனார் கூத்தப்பாக்கம் ஸ்ரீவே சக்கரவர்த்தி சுவாமியும் சுவாமியுடைய டிடி சுவாமியுடனே இருந்து நடத்தி வைத்தார் என்று எங்களுக்கு பெரியோர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். இப்பொழுது நாம் நம் டிடி சுவாமி சம்ஸ்கிருதத்துக்கு செய்த ஒரு ஆற்றிய தொண்டு என்ன என்றால் பார்த்தோமானால் நமக்கு இரண்டு மனிதர்கள் நமக்கு தெரியவர்கள். என்னது என்றால் ஸ்ரீ உத்தமூர் சுவாமியும் ஸ்ரீ குவே டிடி சுவாமியும் இவர்கள் இரண்டு பேரும் சதஸ்துகளில் இருந்தாலும் புஸ்தக ரூபமாக நமக்கு கொடுத்து இன்று வரை நாம் அதை தான் ஒரு புக்கிஷமாக வைத்துக் கொண்டிருக்கிறோம். உத்தமூர் சுவாமி அவர்கள் ராத்திரி வரைக்கும் அந்த காலக்ஷேபாதிகளை சாதித்து பிறகு ராத்திரி அந்த பிரிண்டிங் பிரஸில் சென்று ஒவ்வொரு அக்ஷரத்தையும் தேடி அதை புஸ்தகமாக வெளியிட்டு வந்தாராம். அந்த புண்ணியம்தான் இன்றும் அந்த புஸ்தகங்களை நாம் வைத்துக் கொண்டு நம்மளுடைய ஞானத்தை அபிவிருத்தி செய்து கொண்டிருக்கிறோம். அதேபோல் சாஸ்திர கிரந்தங்களை அவர் செய்தார். நம் டிடி சுவாமி சாமானிய கிரந்தங்களும் அதேபோல் சம்ஸ்கிருதத்தை நன்றாக வளர்க்க வேண்டும் என்ற பரமோத்தேசியமாக வைத்துக் கொண்டு செய்தாராம். காரணம் என்ன? அதில் முக்கியமானது உத்யான பத்திரிகா. எப்படி என்றால் சம்ஸ்கிருதம் மிருத பாஷை என்று சொல்லுவார்கள் என்று. அது ஏன் அப்படி ஆகிறது? எல்லோரும் படித்தால் அது சம்ஸ்கிருதம் அமிர்த பாஷையாக ஆகும் என்று அதை பிரச்சாரம் பண்ண வேண்டும் என்ற உத்தேசத்தில் உத்யானி பத்திரிகா என்ற ஒரு பத்திரிகையை நடத்தி வைத்தார். அப்படி சுவாமி சம்ஸ்கிருதம் அழியும் நிலையில் இருப்பதை கண்டு பல இடங்களுக்கு சென்று உபன்யாசம் வாயிலாக சம்ஸ்கிருத பாஷையின் வளர்ச்சிக்கு பாடுபட்டார். எப்படி என்றால் சுலப சம்ஸ்கிருதத்தில் பேசுறதுதான் நம் சுவாமியுடைய விசேஷம். அதில் முக்கியமாக அடியருக்கு கோவிந்தாச்சார சுவாமி, அதாவது வித்யாபீடத்தில் இருந்தவர் கே இ கோவிந்தன் சுவாமி தெரிவித்திருக்கிறார், ப்ரூஃப் ரீடிங் அப்படின்ற ஒரு பதம் உண்டு. அந்த ப்ரூஃப் அப்படின் சப்தத்துக்கு மாமாதான் பிராமாணிக பரிசோதனம் என்று ஒரு சம்ஸ்கிருதத்தில் ஒரு வாக்கியம் சொல்லியிருக்கார். ப்ரூஃப் சப்தத்துக்கு அதுதான் சரியான ஒரு பதம் என்று தெரிவித்திருக்கிறார். அப்படி சுலப சம்ஸ்கிருதத்தில் பல புத்தகங்கள் எழுதி சிறுவர்கள் கூட அதை புரிந்து கொள்ளும் விஷயத்தில் தெரிவித்திருக்கிறார். இதற்காகவே உத்யான பத்திரிகை, அதேபோல் சம்ஸ்கிருத பாலபாடம், எல்லா விதமான புத்தகங்களும் எழுதியுள்ளார் இவர். சுவாமி சாகித்ய சக்கரவர்த்தி. சுவாமிகளுக்கு எல்லா விதமான விஷயங்கள் தெரிந்திருந்தாலும் எளிய நடையில் அந்த வியாக்கியானங்கள் இருந்தது. சுவாமி இயற்றிய நூல்களை நாம் பார்த்தோமானால் மீமாம்சா பரிபாஷா வியாக்கியா, அர்த்த சங்கிரக வியாக்கியா, வைசேஷிக தர்சன சூத்திரவிருத்தி, விசிஷ்டாத்வைத சித்தி, விசிஷ்டாத்வைத கோஷம், வியாச சூத்திரவிருத்தி, பாதுகா சஹசிர வியாக்கியா முதலியவை. இதில் இரண்டு விஷயங்கள் உண்டு. விசிஷ்டாத்வைத சித்தி புஸ்தகத்தில் நாம் பார்க்கலாம், அத்வைதமாக கண்டனம் செய்து கொண்டு அதில் அது முன்னுரையில், அதாவது ஆங்கில இன்ட்ரடக்ஷனில் சுவாமி டிடி சுவாமி எழுதியிருக்கிறார், இன்னும் என்னால அத்வைத கண்டனம் நன்றாக பண்ண முடியும், ஆனால் எனக்கு பல அத்வைதிகள் சுகிருத்துக்களாகவும் பண்டிதர்களாகவும் இருக்கிறார்கள். அந்த மத விசுவாசத்துடன் இருக்கவே அடியன் அவர்களுடைய மனம் புண்படாமல் இருக்க வேண்டும் என்று கேவலம் விசிஷ்டாத்வைத சித்தியில் முக்கியமான விஷயங்களை நான் தேர்ந்தெடுத்து எழுதியிருக்கிறேன் என்று தெரிவிக்கிறார். நாம் பார்க்கலாம் அது இன்ட்ரடக்ஷனில். மற்றொன்று விசிஷ்டாத்வைத கோஷம், முதல் முதலில் வந்த கோஷம் அதுதான். அதற்கு பிறகு இப்பொழுது மேல்கோட்டையில் பலவிதமாக நன்றாக விசிஷ்டாத்வைத கோஷம் பல பாகமாக வந்து கொண்டிருக்கிறது. அவர்கள் விசேஷ கிருஷி செய்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது பாதுகா சஹசிர வியாக்கியா. அந்த 1000 ஸ்லோகங்களுக்கும் மிக தெளிவான தமிழில் நம் டிடிஎஸ் சுவாமி தெரிவித்திருக்கிறார். அதற்கு பிறகு குவலையானந்த வியாக்கியா, பாமகாலங்காரம் முதலியவற்றுக்கு சுவாமி சம்பாதராக இருந்திருக்கிறார். பிறகு சம்பிரதாய பிரதீபம், யதார்த்த ராமானுஜம், அதாவது பாஷ்யக்காரருக்கு என்ன அர்த்தம் என்று நன்றாக தெரிவித்திருக்கிறார் நம் டிடிஎஸ் சுவாமி. எப்படி நம் ஆச்சாரியன் அதாவது வேதாந்த தேசிகன் மீமாம்சா சூத்திரங்களுக்கு சரியான அர்த்தம், அதாவது நிரீஸ்வரம் இல்லை சேஸ்வரம் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சேஸ்வர மீமாம்சா, மீமாம்சா பாதுகா என்று தெரிவித்து ஒரு புஸ்தகங்களை எழுதியிருக்கிறாரோ, அதேபோல் அபரதேசிகனாக இருந்து கொண்டிருந்த நம் டிடிஎஸ் சுவாமி யதார்த்த ராமானுஜன் என்ற பத்திரிகையை நடத்தினார். அதில் பாஷ்யக்காரருடைய அபிப்பிராயம் என்ன, தேசிகன் எந்த விஷயங்களில் அந்த விஷயங்களை தெரிவித்திருக்கிறார், நன்றாக விவரித்திருக்கிறார், நாம் எதை கடைபிடிக்க வேண்டும் என்றெல்லாம் மிக அழகாக யதார்த்த ராமானுஜத்தில் தெரிவித்திருக்கிறார். பிறகு திருப்பாவை வியாக்கியா, மிக மிக உத்தமமான ஒரு ஒரு கிரந்தம். அடிவேன் இதை வைத்துக் கொண்டுதான் திருப்பாவை உபன்யாசங்களில் நன்றாக சொல்லிக் கொண்டு வருகிறேன். ஏனென்றால் ஒரு கதையாக அது அழகாக ஒரு சங்கதியோட திருப்பாவை பாசுரங்களுக்கு வியாக்கியானத்தை எழுதி அந்த அதை படித்தாலே போதும், ஒரு மணி நேரம் நாம் அந்த திருப்பாவை உபன்யாசம் பண்ணிவிடலாம். அப்படி விசேஷமான ஒரு தத்துவார்த்தங்களுடன் சுலபமான செயலியில் டிடி சுவாமி அந்த உள்ள பொருள் என்ற விஷயத்தை அந்த திருப்பாவை வியாக்கியில் தெரிவித்திருக்கிறார். பிறகு கோதை போலும், அடுத்தது திருவரங்கம் திருமங்கை ஆழ்வாரால் பாடப்பட்ட ஸ்தலம், அதாவது ஆராய்ச்சி நூல். திருவரங்கம் என்றால் இது என்று அர்த்தத்தில் தெரிவித்திருக்கிறார். இப்படி சுவாமி இயற்றிய சம்பிரதாய நூல்கள் இவை. இந்நூல்களை கண்ட ராஷ்டிரபதி அதாவது சர்வேபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்கள் சுவாமியை ராஷ்டிரபதி சம்மானம் செய்து வைத்தார். இப்படி ராஷ்டிரபதி சம்மானம் பெற்றவர் நம் சுவாமி. பிறகு சுவாமி மயிலாப்பூருக்கு சென்ற விஷயத்தை நாம் தெரிந்து கொள்வோம். ஸ்ரீமான் வி டி ரங்கசுவாமி ஐயங்கார், ஸ்ரீ உவே மன்னார்குடி ராஜகோபாலாச்சாரியார், ஸ்ரீ உவே சேவா சுவாமி மற்றும் பல சீடர்கள் வேண்டுகோளுக்கு இணங்கி திருப்பதியிலிருந்து மயிலாப்பூர் எழுந்தொருளி தேசிக பவனத்தில் தங்கியிருந்து வேதாந்த கிரந்தங்களுக்கு முக்கியமான 4 நூல்களையும் அதாவது கிரந்த சதுஷ்டயம் பலருக்கு காலக்ஷேபம் சாதித்துள்ளாராம். காலக்ஷேப சமயத்தில் ஆங்கில பாஷை சம்பந்தமே இல்லாமல் போதிப்பதுதான் வழக்கம். ஒரு நாள் சிஷ்யர்களுக்காக டிடி சுவாமி நன்றாக புரிய வேண்டும் என்று ஒரு 2 ஆங்கில பதத்தை தெரிவித்தாராம். என்னவென்றால், அந்தரதிகரண காலக்ஷேபம் நடக்கும்போது தஸ்ய உததி நாம உதேதிஹவை சர்வேபியஹா பாப்மபியஹா என்ற வாக்கியத்திற்கு பகவான் பாபசம்பந்தமே இல்லாதவன் என்று சுவாமி தாத்பரியம் சாதித்தாராம். இங்கே பாபம் பகவானுக்கு முதலில் இருந்தது, பிறகு போயிற்று, ஆகையால் பகவான் சர்வ பாப விர்முக்தன் என்று எப்படி சொல்லலாம் என்று சங்கித்து அதற்கு சரியான திருஷ்டாந்தம் வேண்டும் என்று சீடர்கள் கேட்டாராம். அதற்கு சுவாமி யதா புஷ்கர பலாசே ஆபஹா என்று தெரிவித்தாராம். இருந்தாலும் சிலர் அங்கேயும் ஜலசம்பந்தம் இருப்பது போல் இருக்கின்றது என்று கேட்டாராம். சிஷ்யர்களுக்காக அந்த காலக்ஷேப சமயத்தில் சுவாமி புரிய வேண்டும் என்ற ஒரு மனோபாவத்துடன், நாம் எப்படி ஆங்கிலத்தில் வாட்டர் ப்ரூஃப், ஃபயர் ப்ரூஃப் என்ற உதாரணங்களை தெரிவித்தாராம் சுவாமி, அப்போதுதான் அவர்களுக்கு நன்றாக புரிந்ததாம். இந்த ஒரு நாளில்தான் காலக்ஷேப காலத்தில் சுவாமி ஆங்கிலத்தை உபயோகித்ததாக சொல்லுவார்கள். அப்படி சரியான ஆங்கில உதாரணத்தை பிரயோகித்த சுவாமியின் ஆங்கில தலைமையை கண்டு சிஷ்யர்கள் மிக வியந்தனராம். அப்பொழுது சுவாமியுடன் ஸ்ரீ என் வி வரதாச்சாரியர் சுவாமி, ஸ்ரீ முக்கூர் வித்வான் என் தேவநாதாச்சாரியர் சுவாமி, ஸ்ரீ விவே வித்வான் வி ஜி ரங்காச்சாரியர் சுவாமி, ராகவாச்சாரியர் முதலியவர்கள் அன்று காலக்ஷேபம் செய்தவர்களில் பிரதானமாக சொல்லப்படுகிறார்கள். சுவாமி அதே இடத்தில் தேசிக வர்ணத்தில் லோகோபகாரமாக பகவத்கீதை, அதாவது கீதா பாஷ்ய உபன்யாசத்தை ஏற்படுத்தி நித்தியம் நாஸ்திகர்களையும் ஆஸ்திகர்களாக, அதாவது சாமானிய விஷயத்தை நன்றாக தெரிவித்தாராம். தினந்தோறும் அங்கே உபன்யாசம் அநேக வித்வான்களை கூட்டு உபன்யாசாதிகளை ஏற்படுத்தினாராம். அதற்கு பிறகு சுவாமி தமது வம்சத்தின் கூட்டஸ்தரான ஏழுவர் என்பது திருமலை லட்சுமிகுமார கோட்டிகண்டிகாதான தாத்தாச்சாரிய சுவாமியின் 400th ஆண்டு அவதார உற்சவத்தை முன்னிட்டு வெளியிட்ட மலரை நன்கு அமைத்து உற்சவத்தையும் பலருடன் சேர்ந்து சிறப்பாக நடத்தினார் என்று கேள்வி. சுவாமி தேசிய வித்யா பவனத்தில் எழுந்து நிலையிருந்த பொழுது சில புரோகிதர்கள் ஆசோச்ச விஷயமாக பல சந்தேகங்கள் ஏற்படுவதால் அது விஷயமாக ஒரு நூலை எழுத வேண்டும் என்று பிரார்த்தித்தனாராம். ஸ்ரீ சுவாமியும் தன் ஆச்சாரியரான ஸ்ரீ நியாய வேதாந்த வித்யாநிதி ராமானுஜ சித்தாந்த பாஸ்கர மகாவித்வான் சதுர்வேத சதக்கிரத ராவல் பாக்கம் ஸ்ரீ ஐயா சுவாமியை பிரார்த்தித்தாராம். அவர் எழுத பிராச்சீனாச்சார சங்கிரகம் என்ற பெயர் கொண்ட அந்த நூலை டிடி சுவாமி வெளியிட்டார். பலருக்கும் இப்பொழுதும் உபயோகமாக இருந்து கொண்டிருக்கிறது. இவ்வாறு இருக்க ஒரு சமயம் மங்கனிராம் சேட் என்றவர் யாத்திரையாக வரும் வழியில் தேசிக பவனத்துக்கு வந்தாராம். அவரிடம் இருந்து நம் சுவாமி சகாயம் கேட்டாராம். என்னவென்றால், தம் ஊர் திருவரங்க பெருமாள் கோயிலை புதுப்பிக்க வேண்டும் என்று அந்த கோவிலை புதுப்பித்து சம்பிரோக்ஷணத்தை நடத்தி வைத்தார் நம் டிடிஎஸ் சுவாமி. பிறகு நம் சுவாமி 30 வருஷங்களுக்கு மேலாக ஸ்ரீமத் அன்னையாரிய மகாதேசிகன் வித்வத் சபையின் அத்தியட்சராக எழுந்தருளியிருந்து மற்றும் நாவல்பாக்கத்தில் வருஷந்தோறும் வித்வத் சபையை நடைபெற பேருதவி ஆற்றினாராம். இத்தகைய விசேஷ கைங்கரியத்தை செய்து சுவாமியுடைய சதாபிஷேக மகோத்சவத்தையும் வைதிகர்களும் லௌகிகர்களும் சேர்ந்து வேத உபிரம பாராயணங்களுடன் சிறப்பாக நடத்தினாராம். தயை, பொறுமை, அசூயையின்மை, வருவோரை இன்பமுகத்தோடு வரவேற்றல், சிதவாசனம், பந்துக்களை ரட்சித்தல், கர்மானுஷ்டானம், அதிதிகளை ஆராதித்தல் முதலிய குணங்கள் ஸ்ரீ சுவாமியை ஆசிரியித்த பெருமை பெற்றன. மற்றொன்று, மற்றொன்று குரும் பிரகாசயே தீமான் மந்திரம் யத்னேன கோபயேத் அப்பிரகாச பிரகாசாபியாம் கஷீயேதே சம்பதாயுஷி என்று வாக்கியம். ஆச்சாரிய பக்தி வேண்டும். அந்த ஆச்சாரிய பக்தியில் மிக உயர்ந்தவர் நம் டிடி சுவாமி என்று சொல்லலாம். அவருடைய ஆச்சாரியனிடத்தில் அப்படிப்பட்ட ஒரு பக்தி உடையவர். எப்படி என்றால், அசிசில குருபக்தி பிரசம்சாதிசீலா என்பதற்கு ஆச்சாரியனை போற்றி புகழ்வது வழக்கம். அவருடைய விசேஷத்தை நாம் ஸ்ரீ உவே வெங்கடதீட்சிதர் சுவாமி தெரிவித்த விஷயத்தை அடைய தெரிவிக்கிறேன். அவருடைய விஷயத்தில் வெங்கடதீட்சிதர் சுவாமி, அதாவது கக்கு மாமா என்று சொல்லுவது வழக்கம், அப்படிப்பட்ட மகான் அவர் டிடி சுவாமி விஷயமாக தெரிவித்த விஷயத்தை அடியேன் இப்பொழுது நினைவுபடுத்துகிறேன். ஸ்ரீபாஷ்யத்தில் முதலில் சத்சந்தான பிரசூத சதாச்சார நிஷ்ட ஆத்மகுணோபேத வேதவிதாச்சாரியோபரீதஸ்ய விரத நியம விசேஷ யுக்தஸ்ய ஆச்சாரியோச்சாரணானுச்சாரண ரூபம் அக்ஷரராசி கிரகண பலம் அத்யயனம் என்று அத்யயன விதி கூறப்படுகிறது. அதாவது நற்குலத்தில் தோன்றியவனும் ஆச்சாரசீலனாகவும் தயை முதலிய ஆத்மகுணங்கள் நிறைந்தவனுமான ஆச்சாரியன் மாணவனுக்கு உபநயனம் செய்வித்து வேதத்தை ஓதுவிக்க வேண்டும் என்று, அந்த ஆச்சாரியன் சொல்லி வைப்பதை மாணவன் உச்சரிக்க வேண்டும். இதுவே ஸ்ரீபாஷ்யத்தில் காணப்படும் பங்க்திகளின் கருத்து ஆகும். இந்த அர்த்தங்கள் அனைத்தும் டிடி சுவாமி தமது ஆச்சாரியனிடம் முழுமையாக பொருந்தியுள்ள ஒரு விஷயத்தை நாம் இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம். ஒரு நாள் டிடி சுவாமி தம்முடைய ஆச்சாரியன், அதாவது ஸ்ரீவே திருமலை சத்ருபேத சதக்கிரத நாவல் பாக்கம் ஸ்ரீனிவாச தாத்தாச்சாரிய மகாதேசிகன், திருமேனியை செய்வித்திருக்கிறாயா என்று கேட்டாராம் வெங்கடதீட்சிதர் சுவாமியை. இல்லை என்று சுவாமி கேட்டாராம் டிடி சுவாமியை. என்னவென்றால், அவர் திருக்குடந்தை ஆறாவது பெருமாள் பிரம்மோற்சவத்தில் ஐந்தாம் உற்சவத்தை அன்று வழக்கம்போல் பாராயணத்தில் கலந்து கொண்டாராம். குரூரமான வெயில், சுவாமியை தவிர அனைவரும் வெயிலின் கடுமையை பொறுத்துக் கொள்ள முடியாமல் தலையில் உத்திரியத்தை வரைத்துக் கொண்டு சென்று கொண்டிருந்தாராம். சுவாமி மட்டும் வெயிலை பொருட்டப்படுத்தாமல் தலையை மறைத்துக் கொள்ளாமல் எழுந்திருந்தாராம். எல்லோரும் மிக ஆச்சரியமாக பார்த்துக் கொண்டிருந்தாராம். ஆனால் எல்லோருக்கும் சுவாமியின் திருமேனி பல பல என்ற ஸ்வேத சம்பந்தமின்றி காட்சி அளித்தது. தூய வேஷ்டி யஜ்ஞ சூத்திரங்களுடன் கூடிய திருமேனியின் அந்த சேவையை பார்த்து சிதாந்தரிய சூத்தரிய யஜ்ஞ சூத்திர சோபிதஹ மமாவிரஸ்து மானசே குரு சவேங்கடேஸ்வரஹ என்று பெரியோர்களால் சுவாமி தேசிகன் அழைகள் ஈடுபட்டதை எனக்கு ஞாபகம் வருகிறது என்று டிடி சுவாமி தெரிவித்தாராம் அவருடைய ஆச்சாரியருடைய விஷயத்தில். மற்றொரு நாள் விசேஷ உற்சவத்தன்று ஆறாவதனை சேவித்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்தாராம். சுவாமியை தண்டம் சமர்ப்பிக்கும் பொழுது அவர் இன்று எத்தகைய வஸ்திரத்தை பெருமாள் சாற்றிக் கொண்டிருந்தார் என்று டிடி சுவாமியை கேட்டாராம். சுவாமி நன்றாக சேவிக்கவில்லையே என்று சொன்னாராம். அதற்கு ஆச்சாரியன் சுவாமி, பெருமாளுக்கு தண்டம் சமர்க்கும் போது இன்று பெருமாளை சேவித்தாயா என்று கேட்பதற்கு பெருமாளை நன்றாக சேவிக்க வேண்டும் என்றாலாம். மற்றொரு நாள் டிடி சுவாமி சென்று சேவித்தாராம். எப்படி சுவாமியை சேவித்தார் என்று ஆச்சாரியன் கேட்டாராம். சிவப்பு தகடி மகாரஜதம் வாசகா சாற்றிக் கொன்று பெருமாள் சேவை சாதித்தார் என்றாராம் டிடிஎஸ் சுவாமி. உடனே ஆச்சாரியன் சுவாமி என்னென்ன திருவாபரணங்களுடன் சேவை சாதித்தார் என்று கேட்டாராம். நான் சரியாக சேவிக்காதபடியால் அந்த வஸ்திர விஷயமாக தான் தேவர் கேட்பார், ஆக அதைதான் நான் பார்த்து சேவித்து வந்தேன் என்றாராம். உடனே அந்த ஆச்சாரியன் சுவாமி, நாம் செய்த பாபங்களை போக்க பெரியோர் நமக்கு ஒரு ஆஸ்தி வைத்திருக்கிறார்கள், அதில் திவ்யமங்கள விக்கிரகமே ஆகும். அந்த திவ்யமங்கள விக்கிரகத்தை நன்றாக சேவிக்க வேண்டும். ஏனென்றால் ஆபீட்டான் மௌழி பர்யந்தம் பஷ்யத புருஷோத்தமம் பாதகான்யேவ நஷ்யந்தி கிம் புனஸ்துப பாதகம் என்று அல்லவா சாஸ்திரம் சொல்லுகிறது. ஆக இனிமேல் பெருமாளை சேவிக்கும் பொழுது பெருமாளின் திருவடி முதல் திருமுடி வரை நன்கு சேவிக்க வேண்டும் என்று ஆச்சாரியன் சுவாமி டிடி சுவாமியை சிக்ஷித்து அருளினாராம். மற்றொன்று, நான் பெருமாளை சேவிக்கும் பொழுது சுவாமியின் உபதேசம் காதில் ஒழித்துக் கொண்டு உள்ளது, சுவாமிக்கு அர்ச்சையில் உள்ள ஈடுபாடு இணையற்றது என்று அடிக்கடி டிடிஎஸ் சுவாமி தெரிவிப்பாராம். அதேபோல் டிடிஎஸ் சுவாமி காலக்ஷேபம் சாதிக்கும் காலங்களில் விசேஷ அர்த்தங்களை சாதிக்கும் பொழுது நா தழு தழுக கண்ணீர் மல்க தம் ஆச்சாரியன் அந்த குணங்களை அவர் சொன்ன விஷயங்களை நன்றாக மனதில் இருப்பதால் இதெல்லாம் சுவாமி சாதித்தது என்றுதான் தெரிவிப்பாராம். அதாவது எனக்கு தெரியும் என்று தெரிவிக்கவில்லை, என்னுடைய ஆச்சாரியன் சாதித்த விஷயத்தை உங்களுக்கு சாதிக்கிறேன் தெரிவிக்கிறேன் என்றாராம். இப்படி சுவாமியின் ஆச்சாரிய பக்தியைக் கண்டு அந்த சிஷ்யர்கள் ஆச்சாரிய குணானுசந்தான பூர்வமாக சாரீரக பிரவசன விரதமாக இருந்து கொண்டிருக்கிற ரீதியில் லோகோபகாரமாக எழுந்து எழுதியிருந்த அந்த சுவாமியின் விஷயத்தை இவர்களாம் தெரிந்து கொண்டார்களாம். இதற்கு அப்பாற்பட்ட பல விஷயங்களையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஓரியண்டல் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட்டில் இருந்து அந்த ஓலைச்சுவடிகளை நன்றாக பார்த்து கொண்டு இன்றும் அவருடைய போட்டோ அங்கு உள்ளது. மற்றொன்று, ஸ்ரீ வெங்கடேஸ்வரா ஓரியண்டல் கலாசாலா அந்த இடத்தில் அவர் பிரின்சிபாலாக இருந்திருக்கிறார். அதற்கும் மேலாக முக்கியமான விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், இன்று ராஷ்டிரிய சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயமாக இருந்து கொண்டிருக்கிற இந்த வித்யாபீடம் சுவாமியால் தான் வந்தது என்று. எப்படி என்றால், அன்று 1957-58 அந்த சென்ட்ரல் கவர்மெண்ட் சவுத்தில் அதாவது தட்சிணத்தில் ஒரு சம்ஸ்கிருத கலாசாலை, உத்தரதேசத்திலும் ஒரு சம்ஸ்கிருத பாடசாலை ஏற்படுத்த வேண்டும் என்று நினைத்தார்களாம். அப்பொழுது தமிழ்நாட்டில் முக்கியமாக திருவல்லிக்கேணியில் அந்த இடத்தில் அதை வைக்க வேண்டும் இந்த தட்சிண பாரதத்தில் என்று நினைத்தார்களாம். அதற்காக இடம் கொடுக்கப்பட்டுவிட்டது. அந்த இடத்துக்கு சென்று அந்த சிலாநியாசம் செய்ய வேண்டும். அந்த சமயத்தில் ஓரியண்டல் காலேஜில் இருந்த கார்பங்காடு சுவாமி என்று ஒருவர், அவர் டிடி சுவாமி திருமாலயத்துக்கு சென்று தமிழ்நாட்டில் நமக்கு அதாவது மடத்தில் சென்று அதாவது ஆதிசங்கர பகவத்பாதாவுடைய அந்த சங்கரவடத்தில் சென்று பூணல்களை அறுத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இங்கு சம்ஸ்கிருதத்துக்கு நல்ல காலம் கஷ்டமாக போயிடும் என்று தெரிவித்தாராம். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று டிடிஎஸ் சுவாமி கேட்டதற்கு, உம்முடைய சிஷ்யர் பீகாருக்கு கவர்னராக இருந்து கொண்டிருக்கிறார் அனந்த சேனவையந்தார், நீர் சொன்னால் நடக்கும் என்று தெரிவித்தாராம். உடனேயே அன்று மத்தியானம் டிடிஎஸ் சுவாமி திருப்பதியில் இருக்கின்ற கங்குன்றா மண்டபம் வீதி என்று சொல்லுவார்கள், அங்கு அனந்த சேனவையங்கார் சுவாமியுடைய தர்மபத்னி அங்க இருக்க, அப்பொழுது போன் மூலம் அதாவது ட்ரங்க் கால் செய்ய வேண்டும் என்றால் ரொம்ப கஷ்டம், ஆனால் கவர்னருடைய ட்ரங்க் கால் ஆக இருப்பதால் அந்த இடத்திலிருந்து அவருடன் பேசலாம் என்று சென்று உடனே இதை டிடிஎஸ் சுவாமி தெரிவித்தாராம். திருப்பதியில் செய்ய வேண்டும், செய்ய அந்த வித்யாபீடத்தை ஸ்தாபிக்க வேண்டும் என்று. உடனேயே குருவுடைய வாக்கியத்தை நினைத்த அனந்த சேதமையங்கார் அவர்கள் டிடிஇஓ அன்னாராவ் அவர்களுக்கு தெரிவிக்க, உடனேயே அன்று சாயங்காலம் அதாவது திருவள்ளிக்கணியில் அந்த இடம் வர வேண்டும், சிலாநியாசம் பண்ண வேண்டும். அதே சமயத்தில் திருப்பதியில் சுமார் 42 ஏக்கர் நிலத்தில் இந்த வித்யாபீடம் ஸ்தாபிக்கப்பட்டு இருக்கிறது. முக்கியமாக இந்த வித்யாபீடம் திருப்பதியில் வருவதற்கு காரணம் டிடிஎஸ் சுவாமி தான் என்று. அந்த பாக்கியமோ என்னவோ, அடியேனும் அடியேனும் திருத்தம்பியும் அந்த இடத்தில் இன்று வேலை செய்து கொண்டு ரிட்டையரும் ஆக போறோம். இப்படி ஒரு சம்ஸ்கிருத விஸ்வவித்யாலயத்திற்கே காரணமாக இருந்தவர் நம் டிடிஎஸ் சுவாமி. மற்றொன்று, ஒரு விசேஷமான ஒரு விஷயத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்றால், ஒருமுறை பீகாருக்கு டிடிஎஸ் சுவாமி தம்பதிகளாக அங்கு சென்றாராம். சென்று ஒரு இடத்தில் தங்கி கவர்னராக இருந்து கொண்டிருக்கிற அனந்த சேனவையங்காருக்கு தெரிவித்தாராம். தெரிவித்தவுடனே அனந்த சேனவையங்கார் தெரிவித்தாராம், நான் வரவேண்டுமா அல்லது நீர் என் கிட்டே வரையறாட்டும், அதாவது ஆச்சாரியனையே தன்கிட்ட வரும் போல். அப்படி சொல்ல அதில் என்ன விசேஷம் என்றால், அப்பொழுது அனந்த சேனவையங்கார் தெரிவித்தாராம், நான் கவர்னராக இருந்து கொண்டு அங்கு வர வேண்டும் என்றால் உம்மிடத்தில் எனக்கு முன் நாய்களுடைய பிரவேசம் ஏற்படும், அசுத்தமாகும். ஆக இந்த பவனத்தில் உமக்கு எந்த கஷ்டம் கிடையாது, கிணறும் இருக்கின்றது, அந்த இடத்தில் வந்து நீர் களி பண்ணி சாப்பிடலாம் என்று தெரிவித்தாராம். ஆக எந்த விதமான விரதபங்கம் இல்லாத ஆச்சார பங்கம் இல்லாத அந்த இடத்திற்கு சென்று அவர்கள் அந்த தங்கினாராம். அப்பொழுது அடியனுடைய தாயாரும் அவர்களிடம் இருந்ததாக சொன்னார். அந்த ராஜ்பவனில் அந்த ரெட் கார்பெட்டில் நான் நடந்திருக்கிறேன் என்று இப்பொழுதும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்னுடைய தாயார். இப்படி சுலபமாக எல்லோரிடம் இருந்து கொண்டு இந்த பூமியில் சம்ஸ்கிருதத்துக்காக தேசிக சித்தாந்தத்திற்காக இந்த ஜன்மாவை இந்த இடத்தில் போக்கினவர் நம் டிடி சுவாமி. இன்றும் அவருடைய திருமாளிகை திருப்பதியில் உள்ளது. அதேபோல் சுவாமி தேவிகளும் பல நாள் இங்கு வசித்து அதற்கு பிறகு இந்த இடத்திலேயே திருமாளிகையிலேயே இருந்து பரமபதித்தார். இன்றும் யசாசக்தி அடியோருடைய தாயார் திருத்தமையனார் கூத்தப்பாக்கம் கோவிந்தாச்சாரிய சுவாமி, அதேபோல் திருத்தம்பி ரங்கநாதாச்சாரிய சுவாமி எல்லோரும் சேர்ந்து கொண்டு இந்த திருமாளிகள் யதாசக்தி ஆஸ்திகளுடன் சேர்ந்து திருநக்ஷத்திரத்தையும் நடத்தி கொண்டிருக்கிறோம். அதேபோல் அடியனுடைய திருத்தமையனார் சுவாமிய தேவிகளுடைய ஸ்ராத்தமும் இன்று செய்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு மகானின் சம்பந்தம் ஏற்படினது மிக பாக்கியமாக நினைத்துக் கொண்டு நான் என் வசனத்தை முடித்துக் கொண்டு இருக்கிறேன். ஸ்ரீசைல வம்சஸ்ரித பாரிஜாத ஸ்ரீவாசதாத்தார்ய கிருபைக பாத்திரம் தத்வம்சஜம் பண்டிதராஜமாரியம் ஸ்ரீசைலதாத்தம் குருவாஸ்ரயாமஹ. ஓம் நமோ வெங்கடேசாய.